ஸ்ரீமதே ஸ்ரீவராஹ மகாதேசிகாய நமஹ, ஸ்ரீமதே ரங்கராமானுஜ மகாதேசிகாய நமஹ, ஸ்ரீமதே வேதாந்த ராமானுஜ மகாதேசிகாய நமஹ, ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ, ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய மகாதேசிகாய நமஹ, ஸ்ரீமதே பவளபூஷண மகாதேசிகாய நமஹ, ஸ்ரீமத் ஸ்ரீ கோதாயை நமஹ, ஸ்ரீ ரங்கநாத திவ்யமணிபாதுகாபியாம் நமஹ, ஸ்ரீ தரங்கமுகநந்தினி ஹேமாப்ஜ நாயிகா சமேத ஸ்ரீ தேவநாத பரபிரம்மனே நமஹ, ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரிய வர்யோமி சன்னிதத்தாம் சதாகிருதி ராமானுஜ தயாபாத்திரம் ஞான வைராகிய பூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்ய மாமஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோனித்யமச்சுத பதாம்புஜயுக்ம ருக்ம வியாமோஹதஸ்ததிதராணி திரணாயமே நே அஸ்மத் குருர் பகவதோஸ்ச தயைக சிந்தோஹ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே மாதாபிதாயுவதயஸ்தனயா விபூதி சர்வம் இதேவ நியமேன மதன்வயா நாமாத்யஸ்ய நக்குலபதேர் வகுளாபிராமம் ஸ்ரீமத் ததங்க யுகலம் பிரணமாமி மூர்த்தனா பூதம் சரஸ்ட மகதாக்வய பட்டநாத ஸ்ரீ பக்தி சார குலசேகர யோகி வாஹன் பக்தாங்கிரேணு பரகாலை தீந்திர மிஸ்ரம் ஸ்ரீமத் பராங்க சமுனிம் பிரணதோஸ்மி நித்யம் நீலா துங்கஸ்தனகிரி தடே சுப்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாராத்யம் ஸ்வம் ஸ்ருதி சத சிர சித்தமத்யாபயந்தி சோச்சிஷ்டாயாம் ஸ்ரஜனி கலிதம் யாபலாத் கிருத்ய புங்க்தே கோதாதஸ்தே நமைதமிதம் பூயையே வாஸ்து பூயஹ அன்னவயல் புதுவை ஆண்டாளரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளைச் சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கென்னை விதியென்ன இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. நமஸ்ததசே, போன பாசுரத்துல உக்கமும் தொட்டலியும் ஊக்கத்துடன் பெருமாளுக்கு நாங்க கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு, அதனால எங்களை இப்பொழுதே நீராட்டு, எங்களுக்கு அந்த கிருஷ்ணானுபவத்தை கொடுப்பீராகனு பிராட்டியிடம் பிரார்த்திச்சாய்வா எல்லாரும். இப்போ பிராட்டியானவள் வேண்டுரை கேட்டு நீண்டவை கேட்பித்து ஈண்டிய வினைகளை மாண்டிட முயன்று தன்னடி சேர்ந்த இந்த ஆயர்குல பெண்களை தமரான அந்த பெருமாளிடம் அனுப்பி வைக்கிறா. இப்போ பெருமாள் கிட்ட இவா வந்து சேர்றா, பெருமாள துயில் எழுப்புறா. ஏற்ற கலங்கள் எதிர் பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்ற படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலெழாய் மாற்றா அருணக்கு வலி தொலைந்துன் வாசற்கண் ஆற்றாது வந்துன் அடிபணியுமா போலே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோ ரெம்பாவாய் அப்படின்னு சாய்க்கிறா. அறிவுராய் எழுந்துரு அப்படின்னா யார எழுந்துருன்னா, மகனே அறிவுராய். யாருடைய மகன்? ஆற்றப்படைத்தான் மகனே. அப்ப ஆற்றப்படைத்தான்றது யாருன்னா நந்தகோபரை சொல்லும் வார்த்தையா இருக்கு. ஆற்ற அப்படின்னா நிறைய அதிகமா, படைத்தான் அப்படின்னா பெற்றவன். எதை அதிகமா பெற்றார் இந்த நந்தகோபர் அப்படின்னா, ஏற்றக்கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள். எத்தனை கலங்கள், அதாவது எத்தனை கலங்களோ எத்தனை குடங்களோ எத்தனை விதமான பாத்திரம் வச்சாலும் எதிர்பொங்கி அந்த பாத்திரம் முழுக்க அந்த பாலானது வழிஞ்சு அந்த பாத்திரத்தோட அந்த விளிம்பு வரைக்கும் வந்து வழிஞ்சு மாற்றாதே வஞ்சனை இல்லாமல் கொஞ்சம் கூட ஒரு இவாதான அவாதான அந்த மாதிரி வித்தியாசம் பார்க்காமல் விடாம பால் சொரியும் அந்த உதார குணமுள்ள பெரிய பசுமாடுகளை அதிகமாக பெற்றவனே அப்படின்னு சாய்க்கிறான். ஆற்றப்படைத்தான் இந்த கோ சமிருத்தியை மட்டுமா அவர் உடையவர் அப்படின்னா, கிருஷ்ணன்ற பெரும் தனத்தையே உடையவர் அவர். அந்த கிருஷ்ணனால வளர்க்கப்பட்ட இந்த பெரும் பசுக்கள், கிருஷ்ணன் காலை வச்சதுனால அந்த பட்டு போன கடம்ப மரம் கூட துளிர் விட்டுதான். அந்த காளிங்க நடக்கிறதுக்காக போகும்போது அந்த காளிங்கனோட விஷம் பட்டு அந்த மரம் எல்லாம் அப்படியே கருகி போயிருந்தது. கிருஷ்ணனோட காலடி பட்ட உடனே அந்த வாடின மரம் கூட, பட்டு போன கடம்ப மரம் கூட துளிர் விட்டுதான். அப்பேற்பட்ட கிருஷ்ணனோட கைப்பட்டு வளர்ந்த பசுமாடுகள் இதெல்லாம். அதனால அவையெல்லாம் பெரும் பசுக்கள் மட்டும் இல்ல, வள்ளல் பெரும் பசுக்கள். ஏன்னா பகவத்கீதையை சொல்லிட்டு வரும்போது ராஜவித்யா ராஜகுஹ்யம் அந்த யோகம் வந்து முடிஞ்சுடுறது, அந்த அந்த சர்க்கம் முடிஞ்சுடுறது. அர்ஜுனனும் சரின்ட்டான், ஆனாலும் இவர் முடிக்கல, விபூதி யோகம் அடுத்தது ஆரம்பிக்கிறார். பூய ஏவ மகாபாகோ சுணுமே பரமம் வசகா எத்தேகம் பிரியமானாய பக்ஷியாமி ஹிதகாமியா அப்படின்னு. உன்னோட நன்மைக்காக நான் இன்னும் கொஞ்சம் சொல்றேன், கேளுடா அர்ஜுனா அப்படிங்கிற அந்த அளவு வள்ளல் தன்மை, போதும்னா கூட நிறுத்தாம பொழியற தன்மை. அதுவும் எப்படி மாற்றாதேன்னா, அதாவது வஞ்சனையே இல்லாம பொழியற தன்மை. அந்த மாதிரி இந்த பசுக்களானது பெரும் செல்வமா இருக்கு இவருக்கு. இப்படிப்பட்ட கிருஷ்ணனையே பெரும் செல்வமா கொண்டவரும் இவர் தான் அப்படிங்கறதுனால நந்தகோபரின் மகனே அறிவுராய் அப்படின்னா கண் விழித்து பார். அதாவது துயிலழாய்னா எழுந்துக்கோன்னு அர்த்தம், அறிவுராய்னா முதல்ல கண்ணை விழிச்சு பார் அப்படின்னா. இட்டமான பசுக்களை இனிது மறித்து நீரூட்டி விட்டு கொண்டு விளையாட தெரிஞ்ச கிருஷ்ணா, அந்த கன்றுகள் மாதிரி நீயே எங்களுக்கு வேணும்னு உன்னை சுத்தி சுத்தி நாங்க வரோமே, நாங்கள்லாம் உன் கண்ணுக்கு தெரியலையா அப்படின்னு கேக்குறா. கண்ணை விழிச்சு பாரு, வைகுண்டத்திலயோ பார்க்கடல்லையோ நீ இருந்திருந்தன்னா உனக்கு சௌலபியம் சௌசீல்யம்னு குணம்லாம் உண்டுன்னு யாருக்கு தெரியும், யாருக்குமே தெரியாது. இந்த மாதிரி அப்பேற்பட்ட பரதத்துவம் இந்த இடத்துல வந்து இறங்கி நமக்காக வந்திருக்கானேன்னு அப்பதான் உன்னோட சௌலபியமும் சௌசீல்யமும் எங்களுக்கு தெரியும். அதுக்காக தான் நீயே இந்த விபவத்துல வந்திருக்க. இப்படி உன்னோட குணங்களை உலகத்துக்கு தெரியப்படுத்தணும்ன்றதுக்காக நாங்கள்லாம் வந்திருக்கோம், ஆனா நீ எங்களை எழுந்து கூட பார்க்க மாட்டேன்ற, நாங்க சொல்றதையும் கேட்க மாட்டேன்ற. ஆனா கீதையில நீ என்ன சொன்ன, சோம்பேறியா இருந்து என்னோட வேலைகளை நான் பண்ணாம இருந்தேன்னா என்னை பார்த்து எல்லாருமே அந்த மாதிரி இருந்துடுவோ, அதனால நான் வேலை பண்ணுவேன் அப்படின்னு நீ சொன்னிய கிருஷ்ணா. அந்த கிருஷ்ணன் எங்க போனான், அறிவுராய் இப்ப வா இங்க எழுந்து வா, ஒண்ணுமே பண்ணாம இப்படி படுத்துட்டு இருக்கியே இங்க எழுந்து வா அப்படின்னு கூப்பிடுறான். ஊற்றமுடையாய், எங்களை காப்பாத்துறதுல ஊற்றமுடையவனே, அதாவது தயை உடையவனே. அது மட்டும் இல்லாம அந்த மாதிரி காப்பாத்துறதுக்கு சக்தியும் உள்ளவனே அப்படிங்கிற. ஏன்னா சங்கசூடன் ஒரு அசுரன், அவன் வந்து குபேரனோட பணியாளவன், குபேரன் கிட்ட வேலை பண்ணிட்டு இருக்கிறவன். அவன் என்ன பண்றான், அந்த அந்த பக்கமா வரும்போது இந்த ஆயர் பெண்கள் எல்லாம் பார்த்துட்டு இவாளோட அழகுல அஹா இவாள் இவ்வளவு அழகா இருக்கான்னு அவன் வந்து இவாளை எல்லாம் அப்படியே கடத்திட்டு போயிடுறான். அப்ப அவனோட சண்டை போட்டு அவனோட தலையில முஷ்டியால ஒரு ஓங்கி ஒரு அடி அடிச்சு இந்த பெருமாள் வந்து அந்த கோபிகைகளுக்காக சண்டை போட்டார். அவனோட தலையில ஒரு மணி இருந்தது, சூடாமணி இருந்தது, அதையும் பறிச்சுண்டு வந்த. அந்த மாதிரி இருந்த கிருஷ்ணா அவிதூர இவாத்தியேத்திய சிரஸ்தசிய துராத்மனகா ஜஹார முஷ்டினை வாங்கு சக சூடாமணிம் விபுகு அப்படின்னு அந்த கோபியர்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு உடனே ஓடி வந்தியே, நாங்கள்லாம இங்க கோபியர்கள் ஆயர்களா தானே வந்திருக்கோம், எங்களை வந்து எங்களுக்கு என்ன வேணும்னு கேட்க மாட்டியா நீனு, அதுக்காக நீ எழுந்து கூட வரமாட்டியா கண்ண கூட துறக்க மாட்டியா, நீ ஊற்றமுடையவன் தானே அப்படின்னு கேக்குற. பெரியாய் அப்படின்னா யார் பெரியவன், மத்தவாளுக்கு நிறைய உதவி பண்ணிட்டு என்னால இன்னும் ஒன்னு கூட பண்ணவே முடியலையே அப்படின்னு வருத்தப்படுறவன் தான் பெரியவன்னா கிருஷ்ணா நீதான் பெரியவன். ஏன்னா திரௌபதிக்கு அவ்வளோ உதவி பண்ண நீனு, அவளுக்கு அந்த வஸ்திரத்தை கொடுத்த, அந்த பஞ்சபாண்டவாளுக்கு இப்படி அவ்வளோன்னு இல்லை அப்படி காப்பாத்தின, அவ போட்ட சபதத்துக்காக ஒரு பாரத போர் நடத்தின, அந்த துர்வாச முனிவரோட சாபத்திலேருந்து தப்பிக்கிறதுக்காக ஓடி போய் காப்பாத்தினே, இப்படி அடுக்கிண்டே போலாம். இவ்வளவும் பண்ணிட்டு கண்ணடி ஜோதிக்கு எழுந்தருளும் போது பெருமாள் சொல்றார், இந்த திரௌபதிக்கு நான் ஒண்ணுமே பண்ணவே இல்லையே அப்படின்னு சொன்னியே, நீதான் பெரியவன் அப்படின்ற. நமக்கு கெட்டது நினைச்சவாளுக்கு கூட, பழி சொல்றவாளுக்கு கூட நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன்னா அவன்தான் பெரியவன்னா கிருஷ்ணா நீதான் பெரியவன். ஏன்னா ஒரு செமந்தக மணிக்காக உன் மேல பழி வந்தது, நீ தான் அதை திருடிட்டு போயிட்ட, நீ தான் எடுத்துட்டு போயிட்ட அப்படின்னு உன் பேர்ல பழிய சொன்னா, அதுக்காக அதை தேடிண்டு போயி அதுக்கு ஜாம்பவானோட சண்டை போட்டு உன் மேல இருக்கிற பழி தீக்கிறதுக்காக இல்லாம அவளுக்கு அந்த செமந்தக மணி கிடைக்கணுமேங்கிறதுக்காக உன் மேல இருக்கிற பழி சொல்லுக்காகனு கூட இல்லாம அவளுக்கு நன்மை பண்ணணும்னு நினைச்சியே, அதுக்காக அவர் அந்த சத்யபாமாவை கல்யாணம் பண்ணிக்கிறார், இவர் ஜாம்பவதியை பண்ணி கொடுக்கிறார், அவர் சத்யபாமாவை பண்ணி கொடுக்கிறார் அவ அப்பா, அதெல்லாம் நீ பண்ணியே மத்தவாளுக்காக உன்மேல ஒரு பழி சொன்னவாளுக்கு கூட ஒரு நல்லது பண்ணணும்னு நினைச்சியே கிருஷ்ணா, நீதான் அந்த பெரியாய், நீதான் பெரியவன். இதெல்லாத்துக்கும் மேல இந்த உலகத்தாரால செய்ய முடியாத உபகாரங்கள் எல்லாத்தையும் பண்ண இந்த கோபஸ்திரீகளுக்கு, அவ்வளவும் பண்ணிட்டு ஸ்ரீமத் பாகவதத்துல சொல்ற, நான் உங்களுக்கு கடன்பட்டவனா இருக்கேன், என்னால உங்களோட கடனை திருப்பி தர முடியாதே, நான் இவ்வளவு கடன்பட்டவனா என்ன ஆக்கிட்டீங்களேன்னு சொல்றியே கிருஷ்ணா, நீ அவளுக்கு எவ்வளவு உபகாரம் பண்ணிருக்க அப்படின்றத கூட நீ பொருட்படுத்திக்காம அந்த அன்பு மட்டுமே பாக்கிற நீ தான் பெரியவன், அதனால பெரியாய் அப்படின்னா. பாரத போர்ல பகதத்தன் வந்து சக்தின்ற அஸ்திரத்தை போடுறான், அதுக்கு பிரதி அஸ்திரமே இல்ல அர்ஜுனன் கிட்ட. அர்ஜுனன் கிட்ட கேக்குறார் கிருஷ்ணர், உன்கிட்ட ஏதானா அதுக்கு பிரதி அஸ்திரம் இருக்கா அர்ஜுனா அப்படின்னா, எதுவும் இல்லையே கிருஷ்ணா அப்படின்ற. உடனே பெருமாள் அந்த சக்தி ஆயுதத்தை தன்னோட ஹிருதயத்துல வாங்கிக்கிற. பீஷ்மர் சாயந்தரம் அந்த அந்த போர் எல்லாம் முடிஞ்சு சாயந்தரத்து வேலையில இவள் எல்லாம் பேசிட்டு இருப்பா, போர் நடக்கிற நேரம் தவிர மீதி நேரத்துல எல்லாம் இவள் எல்லாம் பேசுவா. அந்த மாதிரி சமயத்துல பீஷ்மர் வந்து சொல்ற, என் பிராட்டி வாசம் பண்ற இடத்துல அந்த சக்தி ஆயுதத்தை தாங்கிண்டியே கிருஷ்ணா, அப்படி என்ன அவசியம் உனக்கு அப்படின்னும் போது கிருஷ்ணர் சொல்ற, கௌரவர்களுக்கு அந்த 11 அக்ஷௌஹிணி சேனை இருக்கு, அத மொத்தம் வெல்லணும்னா என்ன டைம் ஆகும் அப்படின்னு கேட்டுண்டே வந்தாலும். அப்ப திருஷ்டத்யும்னன் சொன்னானா 2 மாசம் ஆகும், பீமன் சொன்னானா 4 மாசம் ஆகும், சாத்யகி சொன்னாரா 7 மாசம் ஆகும். அப்ப அர்ஜுனன் சொன்னானா எவ்வளவு நாள் ஆகும் நீ சொல்லு, உன் கணக்குப்படி எவ்வளவு நாள் ஆகும் அப்படின்னு கேட்டதுக்கு கிருஷ்ணன் என் கூட இருக்கிறதுனால 6 நொடி போறோம், எப்பேற்பட்டதையும் நம்மளால ஜெயிச்சிட முடியும் அப்படின்னு அவன் அந்த அளவுக்கு நம்பிக்கையா என் மேல இருந்தானே, அவனுக்காக நான் அந்த அஸ்திரத்தை என்னோட ஹிருதயத்துல வாங்க கூடாதான்னு கேட்டாராம் கிருஷ்ணர். அந்த மாதிரி பெரியாய், அடுத்த வாளுக்கு ஒரு பிரச்சனைன்னு உடனே ஓடி வந்து காப்பாத்துற பெரியாய், அதனால ஊற்றமுடையாய் பெரியாய், உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே அப்படின்னா. இந்த தேவர்கள்லாம் வந்து வேள்வி, நம்ம வேள்வி பண்றோம், நம்ம ஒரு யாகம் பண்றோம், ஒரு ஹோமம் பண்றோம், அந்த மாதிரி எல்லாம் ஏதாவது இருந்ததுன்னா அதோட ஹவிச வாங்கிக்கிறதுக்காக இந்த பூமிக்கு வருவாளாம். அந்த பூமிக்கு வரும்போது எப்படி வருவா அப்படின்னா, அதுல கால் வைக்கிறதுக்கே அவளுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குமா, பயப்படுவாளாம் இதுல போய் காலை வைக்கணுமே. இந்த வாசனை, இந்த பூமியோட வாசனை இருக்கு இல்ல, இந்த கர்ம பூமி இது, இதோட வாசனை வந்து நம்மளுக்கு ஏறிடக்கூடாதுங்கிறதுக்காக பிராணாயாமம் பண்ணிட்டே வருவாளாம். அந்த அளவுக்கு அவளை பொறுத்தவரையில் இது வந்து ஒரு அருவறுக்கத்தக்க இடம், இதுல எல்லாம் காலை வச்சா நம்ம மாட்டின்றோம், சேர் இது பொதகுழி இது, இதுக்குள்ள எல்லாம் நம்ம காலே வச்சிடக்கூடாதுன்னு தேவர்களே அந்த மாதிரி பயப்படுற இந்த உலகத்துல எங்களுக்காக வந்து அவதாரம் பண்ணினையே, உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே அப்படின்னா. அதாவது நைமிசாரண்யத்துல வியாசர் வந்து இந்த மகாபாரத கதைய சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு அவரோட சிஷ்யர்களுக்கெல்லாம். வள்ளாம் அதை கேட்டுட்டு தீர்த்த யாத்திரவா இந்த மாதிரி அங்கேருந்து கிளம்பி இந்த பக்கம் நைமிசாரண்யத்துலேருந்து கிளம்பி இந்த சவுத் சைடு வவரா தீர்த்த யாத்திரை வரும்போது திருவல்லிக்கேணியில போய் சேவிக்கிறா. இவர் யாரு அப்படின்னு கேக்குறா, இவர் பார்த்தசாரதினா, பார்த்தசாரதினா யாரு அப்படின்னு பெட்டர் கேக்குறா. அவர் உடனே சொல்ற, இவர் தான் அர்ஜுனனுக்கு தேரோட்டின கிருஷ்ணன் அப்படின்ற. அவளுக்கு புரியவே இல்லை. அங்கேருந்து கிளம்பி காஞ்சிபுரம் போறா, அங்க இவ்வளவு பெருசா ஒரு பெருமாள் உட்கார்ந்துட்டு இருக்காரு, இவர் யாருன்னா பாண்டவ தூதன் அப்படின்றா. பாண்டவ தூதன்னா யாருன்னு கேக்குறா, யாரு வியாசர்கிட்ட மகாபாரதம் கேட்டவா யாரு பாண்டவ தூதன்னா அப்படின்னா. உடனே பட்டர் வந்து அவளுக்கும் எக்ஸ்பிளைன் பண்றார், இவர் தான் பாண்டவர்களுக்காக தூது போன கிருஷ்ணன் அப்படின்றா. அவ நம்பவே இல்லை. அவ இந்த தீர்த்த யாத்திரையெல்லாம் முடிச்சுண்டு திருப்பி வந்து வியாசர்கிட்ட கேக்குறா, நாங்க அந்த பக்கம் போனோம், அவ என்னவோ பார்த்தசாரதிங்கிறா பாண்டவ தூதன்றா, எங்களுக்கு ஒண்ணுமே புரியலையே, கிருஷ்ணர் அந்த மாதிரி எல்லாம் தூது போனதாகவோ அல்லது தேரோட்டினதாகவோ நீங்க சொல்லவே இல்லையே மகாபாரதத்துல அப்படின்னு உடனே வியாசர் அழுதுட்டாராம். எப்படி நான் சொல்லுவேன், என்னோட பெருமாள் அப்பேற்பட்ட பெருமாள் சாரத்தியம் பண்ணாருன்னு நான் எப்படி சொல்லுவேன், தூது போனார்னு எப்படி சொல்லுவேன், பார்த்தன் தேர் முன்னே தாம் தாழ நின்ற உத்தமனார்னு நம் சுவாமி சாய்ப்பர். அதாவது ஒரு தேரோட்டி அப்படின்னா அவன் எப்படி இருக்கணும் அப்படின்னா, இந்த மேல உட்கார்ந்துட்டு இருக்கான் இல்லையா, அந்த தேர்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறவன் வாயால இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க முடியாது, வரிசையா அம்பு அவன் போட்டுட்டே வந்துட்டு இருக்கிறதுனால தன்னோட காலாலேயோ அல்லது கையில வச்சுட்டு இருக்கிற அம்பாலேயோ அந்த தேரை ஓட்டுறவனோட முதுக தட்டுவானோ அல்லது குத்துவானோ, தன்னோட காலாலேயோ அல்லது கையில வச்சுட்டு இருக்கிற அம்பாலேயோ முதுகுல தட்டுவானோ, அந்த எந்த பக்கம் தட்டுறானோ அந்த பக்கம் அந்த தேர் போகணும்ன்றது அர்த்தமா. அந்த மாதிரி ஒரு சாரத்தியம் பண்ணவர் என் கிருஷ்ணர்னு என் வாயால எப்படி சொல்லுவேன் நானு, தூது போறவர்ன்றவர் இந்த மாதிரி பாதுகையெல்லாம் போட்டுக்கூடாது, நடந்தேதான் போகணும், இந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கு தூது போறவருக்கு. ஒரு ஒரு சாம்ராஜ்யத்துக்கு ராஜாவா இருந்துருக்கார். இவர் தூது போகும்போது மதுராக்கு இவர் ராஜாவா இருந்துருக்கார் துவாரகாக்கு. அந்த மாதிரி இருக்கிற சமயத்துல என்னோட கிருஷ்ணன் அந்த மாதிரி தூது போனான்னு நான் எப்படி சொல்லுவேன்? பத்துடை அடியவர்க்கு எளியவன் பெருமாள், அப்பேற்பட்ட பெருமாள், அப்பேற்பட்ட வைகுண்டத்துக்கே சக்கரவர்த்தியா இருக்கிறவ இந்த உலகத்துல நமக்காக வந்து பிறந்தாருங்கிறதே பெரிய விஷயம்னா, இந்த மாதிரி தூது போனார், சாரத்தியம் பண்ணார்ன்னெல்லாம் நான் எப்படி சொல்லுவேன்னு அழுதாராம் அவர். அந்த மாதிரி உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே அப்படின்னா, மாற்றாருனக்கு வலி தொலைந்துன் வாசல் கண் ஆற்றாது வந்துன் அடிபணியுமா போலே அப்படின்னு கர்வபங்கம். எத்தனை பேரோட கர்வத்தை பங்கம் பண்ணார் பெருமாள். பரசுராமன், பரசுராமன் ஆவேச அவதாரம், அவர் வந்து பூர்ணாவதாரம் கிடையாது. அந்த ஆவேச அவதாரமான பரசுராமனோட கர்வத்தை பங்கம் பண்ணார் ராமன். நீ வந்து அந்த உடஞ்ச சிவதனுச ஏத்துறது பெரிய விஷயம் இல்ல, என் கையில இருக்கிற இந்த விஷ்ணு தனுச உன்னால நான் ஏத்த முடியுமா அப்படின்னு கேட்ட பரசுராமனை கர்வம் பண்ண கர்வ பங்கம் பண்ணார். இந்த மாதிரி நம்ம வரிசையா நிறைய சொல்லிட்டு போகலாம். காக்காசுரனோட கர்வபங்கம், கபந்தனோட கர்வபங்கம், விராதன், இது எல்லாமே நிறைய கர்வபங்கம் பண்ணிருக்க. ராமாவதாரத்திலயும் சரி கிருஷ்ணாவதாரத்திலயும் சரி, இந்த இந்திரனோட கர்வபங்கம், பிரம்மனோட கர்வபங்கம். ஆனா இதெல்லாம் விட ஒரு முக்கியமான கர்வபங்கம் எது அப்படின்னா, கருடனோட கர்வத்தை பங்கம் பண்ணாராம் பெருமாள். இது நம்ம திருமங்கையாழ்வார் எடுக்கிற நஞ்சு சோர்வதோர் வெஞ்சி வைரவம் வெறுவித்து, சாரி நஞ்சு சோர்வதோர் வெஞ்சி வைரவம் வெறுவி வந்து நின் சரணன சரணா நெஞ்சில் கொண்டு நின் அஞ்சரை பறவைக்கு அடைக்கலம் கொடுத்து அருள் செய்தது அறிந்துன்னர். அதாவது இந்த விருத்தாந்தம் வந்து இதுல இருக்கு, பாரதத்துல இருக்கு. என்னன்னா இந்திரனோட தேரோட்டி மாதலின்னு, அந்த இந்திரன் இந்த மாதலி தான் ராவண ராமாயணத்துல ராவணனுக்கு எதிர்க்க பெருமாளுக்கு தேரே இல்லாதப்ப இந்த மாதலி தான் தேர் ஓட்டுற ராமனுக்கு. அந்த மாதலியோட பெண் அவளுக்கு குணகேசின்னு பேரு. அவ வந்து இந்த பாதாள லோகத்துல சுமுகன்னு ஒரு பாம்பு, அந்த பாம்பு கூட்டத்துல இருக்கிற சுமுகன் அவனை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ன உடனே மாதலி வந்து சரி அப்படின்னு ஒத்துக்கிறார். ஆனா அவருக்கு ஒரு பயம் என்னன்னா, இந்த சுமுகனுக்கு ஒரு சாபம் இருக்கு, கருடன் வந்து இவரை சாப்பிட்டுடுவார், கருடனோட உணவா இந்த சுமுகன் வந்து வாயில விழுந்துடுவார்னு இவருக்கு ஒரு பயம். இந்த கருடன் வந்து அந்த மாதிரி சபதம் பண்ணிருக்க, சுமுகனை நான் ஒரு நாள் சாப்பிட்டுடுறேன்னு. அதனால மாதலிக்கு ஒரே பயம். அப்ப வந்து வாமனனா அவதாரம் பண்ண இந்த உபேந்திரன் பெருமாள் கிட்ட வந்து அவர் வந்து விஞ்ஞாபிக்கிறார், இந்த மாதிரி என் பொண்ணுக்கு நான் கல்யாணம் பண்ணித்தரேன் சுமுகனை, ஆனா வந்து எனக்கு பயமா இருக்கு, கருடன் வந்து ஏதான பண்ணிடுவாருன்னு பயமா இருக்கு அப்படின்னு. அது பெருமாள் உடனே சொல்ற, நான் காப்பாத்துறேன் நீ போ பயப்படாத அப்படிங்கிற. அப்போ பெருமாளுக்கும் கருடனுக்குமே சண்டை வந்துருத்தோம். கருடன் வந்து இந்த சுமுகனை சாப்பிடணும்னு வரும்போது பெருமாள் நான் காப்பாத்துறேன் அப்படின்னு சொன்னதுனால பெருமாளுக்கும் கருடனுக்குமே அந்த இடத்துல சண்டை வந்து கருடனையே பங்கம் பண்ற. உன் அடி பணிஞ்சவாளை எப்படியாவது யார்கிட்டயா இருந்தாலும் சரி அவ கிட்ட இருந்து காப்பாத்துறது அப்படின்றத பழக்கம் உனக்கு உண்டே கிருஷ்ணா, அப்பேற்பட்ட நீ உன்னை போற்றி யாம் வந்தோம் புகழ்ந்து. நாங்க எப்படி வந்திருக்கோம், நீ இந்த மாதிரி உன்னையே நம்பி இருக்கிற அந்த சுமுகனை உனக்கான வாகனமான கருடன் கிட்டேந்தே நீ காப்பாத்தினியே, அந்த கருடனாவே இருந்தாலும் சரி ஆனா என்ன ஒத்த நம்பிட்டானா அவனை காப்பாத்துறது, அவனை நான் கைவிட மாட்டேன், காப்பாத்துறது என்னுடைய ரக்ஷணம்ன்றது என்ன, என்னோட ஸ்வபாவம்ன்றது நீ வச்சுருக்கிய கிருஷ்ணா, உன்னை நாங்க இப்ப போற்றி யாம் வந்தோம் புகழ்ந்து அப்படின்னா. அதாவது லக்ஷ்மணர வந்து ஹனுமான் கேக்குறார், இவர் யார் உனக்கு அப்படின்னு ராமர காமிச்சு கேக்குறார். இவர் யார் உனக்கு அப்படின்னு கேட்டவுடனே அதுக்கு லக்ஷ்மணன் பதில் சொல்றார். வால்மீகி ராமாயணத்தின் படி அவர் எப்படி சொல்லுவார் அப்படின்னா, இவரோட குணத்துக்கு தோற்று இவருக்கு கைங்கரியம் பண்றவன் நானு. ஆனா இதுக்கு சில வியாக்கியானங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, இவர் யார் அப்படின்னு கேட்ட உடனே சொல்றாராம், நாங்க வந்து ஒன்னா ஒரே அப்பாக்கு பிறந்ததுனால அவர் என்ன தம்பின்னு சொல்லுவார், ஆனா நான் அவரோட வேலைக்காரன் அப்படின்னு சொல்லுவாராம். அந்த மாதிரி லக்ஷ்மணன் எப்படி உன்னோட குணத்துக்கு தோத்து உனக்கு கைங்கரியம் பண்ண ஆசைப்பட்டாரோ அதே மாதிரி நாங்களும் போற்றியாம் வந்தோம். உனக்கு மாற்றாரா இருந்து தோற்று வரல நாங்கோ. உன்னை போற்றி நாங்க வந்திருக்கோம் லக்ஷ்மணன் மாதிரி. உன்னோட குணத்துக்கு ஆசைப்பட்டு உன் குணத்துக்கு தோத்து நாங்க வந்திருக்கோம். அதனால உன்னை புகழ்ந்து பாட வந்திருக்கோம். நீயே கதின்னு வந்திருக்கோம். இந்த நீயே கதின்னு வந்திருக்கோன்றத சொல்றதுக்காக தான் ஆண்டாளானவள் மாற்றார் உனக்கு வழி தொலைந்து உன் வாசல்கண் ஆற்றாது வந்து உன் அடியும் பணியுமா போலேன்னு உனக்கு உன்னு திருப்பி திருப்பி அதை ஸ்ட்ரெஸ் பண்றா. உன்னை விட்டா எங்களுக்கு வேற கதியே இல்ல, நீதான் கதி, நாராயணனே நமக்கே அப்படின்னு நாங்க நம்பி இருக்கோம். அதனால நீதான் முக்கியம்னு நாங்க ஓடி வந்திருக்குமே. அப்போ உனக்கு தெரியலையா எங்களை காப்பாத்தணும்னு தெரியலையா? இவ்வளவு தெரிஞ்ச உனக்கு நாங்க உன்னை புகழ்ந்து பாட வந்திருக்கோமே, எங்களை கண்ணை திறந்து பாக்கணும்னு கூட உங்களுக்கு உனக்கு தோணலையா கிருஷ்ணா அப்படின்னு கேக்குற பாசுரமா இதை அமைச்சிருக்கா. இதோட சுவாபதேசம் அப்படின்னு பார்த்தோம்னா நம் சுவாமி அழகா நமக்கு கொடுத்திருப்பார். பறக்கும் புகழ்வரும் பைம்பொருள் வாய்த்திடும் பத்தர்களாய் இருக்கின்றவர்க்கிவை ஈந்தால் அறமுளதென்று எம்பார். கறக்கும் கருத்துடை தேசிகர்கன்றன நம்மை எண்ணி சுரக்கும் சுரவிகள் போல் சொருகின்றனர் சொல்ல முதேன். அதாவது இந்த நம்மளுடைய ஆச்சாரியர்கள் நமக்கு எப்படி கொடுக்கறா அப்படின்னு, இவாளுக்கு சொல்லி கொடுத்தா நமக்கு புகழ் வரும், இவாளுக்கு கொடுத்தா நமக்கு பணம் வரும், இப்படி இல்லாம நினைச்சுண்டு பண்றா? இதெல்லாம் அறமே இல்லை, இதெல்லாம் நினைச்சுண்டு அவ பண்ணவே மாட்டா. நம்மள கன்று மாதிரி நினைச்சுண்டு கறக்கும் கருத்துடை தேசிகர் நம்மளுடைய ஆச்சாரியர்கள் கன்றென நம்மை எண்ணி சுரக்கும் சுரவிகள் போல் சொருகின்றனர் சொல்ல முதே அப்படின்னர். அந்த அந்த மாதிரி இந்த பாசுரத்துல தகுந்த சத்பாத்திரமான சீடர்களிடம், அதாவது இந்த ஏற்றக்கலங்கள் அப்படின்னா தகுந்த சத்பாத்திரமான சீடர்களிடம் உபதேசமாக வஞ்சனையே இல்லாமல் அந்த ஞானப்பாலை சுரக்கும் வள்ளல் தன்மை கொண்ட நம்மளுடைய ஆச்சாரியர்கள் அவாளதான் சொல்லி இங்க ஆரம்பிக்கிறார். அப்பேற்பட்ட ஏன்னா இவ அப்பாவே இவளுக்கு ஆச்சாரியன்றதுனால இவளுக்கு ஆச்சாரிய முகேன போறதுதான் நம் ஆண்டாளுக்கு ரொம்ப பிரியமான விஷயம். அதனாலதான் ஒவ்வொரு பாசுரத்திலையும் ஆச்சாரியனை முன்னிட்டே சேவிக்கிறா. அண்ட் நமக்கு இந்த பிரபத்தி மார்க்கம் அப்படிங்கறதுல நமக்கு ஆச்சாரியன் தான் முக்கியமானவருங்கிறதுனாலையும் ஒவ்வொரு பாசுரத்திலையும் அதை முன்னிட்டே பெருமாளை அழைக்கிறார். அப்பேற்பட்ட நம் ஆச்சாரியர்களுக்கு மகன் போன்ற எம்பெருமானே அப்படின்னு வியாக்கியானம். அது எப்படி மகன் அப்படின்னு சொல்ல முடியும்? ஆழ்வார்க்கு எல்லாம் எப்படி மகன் அப்படின்னா தாயாய் தந்தையாய் மக்களாய் மற்றுமாய் முற்றுமாய்ன்னு எல்லாமே பெருமாள் தான் அவளுக்கு. ஒரு அப்பா கிட்ட ஒரு பையன் எப்படி பவ்யமா இருப்பானோ அந்த மாதிரி ஆழ்வார்கள் கிட்ட பெருமாளானவர் அந்த மாதிரி அவ்வளோ பவ்யத்தோட. ஏன்னா அவர் சொல்லியிருக்கார் ஞானி ஆத்மைவமே மதம் அப்படின்னு, ஞானிகள் தான் என்னுடைய ஆத்மா அப்படின்னு சொல்லியிருக்கார். அதனால எப்படி ஒரு மகனானவன் கட்டுப்பட்டு இருப்பானோ அந்த மாதிரி ஆற்றப்படைத்தான் வரைக்கும் நம்மளுடைய ஆச்சாரியர்களை சொல்றா இந்த இடத்துல. ஏற்றக்கலங்கள் எதிர் பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் வரைக்கும் நம்மளுடைய ஆச்சாரியனை சொல்றதுதான் ஆழ்வார்கள் ஆச்சாரியர்களை சொல்றது. ஆற்றப்படைத்தான் அப்படின்றது ஆச்சாரியன், மகனே அப்படிங்கிறது பெருமாளை சொல்றதாகவும், அறிவுராய் இந்த சம்பிரதாயம் வளர்றதுக்கு நீர் அனுகிரகிக்கணும். எந்த சம்பிரதாயம்? இந்த குரு சிஷ்ய பரம்பரை. நாமவே எதையும் தெரிஞ்சுக்க முடியாது, குரு முகேனதான் எதையுமே நம்ம தெரிஞ்சுக்க முடியுங்கிறதுனால இந்த குரு சிஷ்ய பரம்பரைன்ற இந்த சம்பிரதாயம் வளர்றதுக்கு நீர் அனுகிரகிக்கணும் அப்படின்ற. ஊற்றமுடையாய் இந்த சம்பிரதாயம் வளர்றதுல மிகவும் ஆசை உடையவனே பெரியாய் பாஞ்சராத்திரம் பகவத்கீதை இதெல்லாம் உபதேசிச்சதுனால பெருமாள் தான் நமக்கு பிரதமாச்சாரியன். அதனால பெரியாய் பெரியவனே பெரிய ஆச்சாரியனே உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே. விபவத்துல வந்து சர்ம ஸ்லோகங்களை சொல்லி நம்ம கடையேறத்துக்கு நமக்கு ஒரு சுடரா ஒரு ஒளியா வழிகாட்டியா நிக்கிறவனே துயிலெழாய் இந்த ரக்ஷணத்தில் ஈடுபடு. இன்னும் தூங்கின்னு இருக்காத, எங்களுக்காக எழுந்து ஈடுபடு. மாற்றார் உனக்கு வழி தொலைந்துன் வாசல் கண் ஆற்றாது வந்து நடிப்பணியுமா போலே நாங்கள் இங்கே போற்றி வந்தோம். அதனால எங்களுக்கு கொஞ்சம் செவிசாய், நாங்க சொல்றத கொஞ்சம் கேளு அப்படின்னு எங்களுக்கு இங்க கைங்கரியம் பண்ற அந்த ஆசையை எங்களுக்கு நிறைவேற்றி கொடு அப்படின்னு ஆண்டாளானவள் இந்த பாசுரத்தை தலை கட்டுகிறாள். இந்த பாசுரத்துல பெருமாளோட அஞ்சு நிலைகளையும் வரிசையா குறிப்பிட்டிருக்க ஆண்டாள் நாச்சியார். ஊற்றமுடையாய் அப்படின்றது ஜெகத் சிருஷ்டி, அதுல பெருமாளுக்கு எவ்வளவு ஒரு சந்தோஷம் உண்டுன்னு சொல்றதுனால அது பரவாசுதேவனை சொல்வதாகவும், பெரியாய் அப்படின்னு சொன்னதுனால வியூக ரூபத்தை சொன்னதாகவும், உலகினில் தோற்றமாயின்னு சொன்னதுனால விபவத்தையும், நின்றன் சொன்னதுனால அர்ச்சையையும், சுடர் மூலமா அந்தர்யாமியும், வரிசையா ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரேன்ற பதத்தின் மூலமா பெருமாளோட அஞ்சு நிலைகளையுமே சொல்லி பெருமாளை ஆராதிக்கிறார். அதனால நீ எங்களுக்கு ரக்ஷணம் பண்ணு, நாங்க உன்னை தேடி வந்திருக்கோம், எங்களுக்கு உன்னை போற்றியாம் வந்தோம், எங்களுக்கு அந்த கைங்கரிய சிந்தனையோட வந்திருக்கும், அதை எங்களுக்கு கொடுப்பாயாகனு வேண்டிக் கொண்டு இந்த பாசுரத்தை தலை கட்டுகிறாளடியே. கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமஹா.